போச்சு பறக்குது தாண்டி உன்னை பார்த்த அந்த நாட்டி அந்த நான் பாய்த்தியும் தாண்டி உண்மையில பாய்த்தியும் தாண்டி பட்டம் போச்சு பறக்குது தாண்டி உன்னை பார்த்த அந்த நாட்டி போயிருக்கா தெளி நீ பிறந்தா கேட்டு என் மனதை நான் உன்னிடம் நான் கொடுத்தண்டி I know you're kinda light skinned, but I'm feeling you. You see them other niggas in the queue? They can't even turn your grey skies into blue. I just wanna know your name, not to shame what you passed. That's a laugh and I ain't complaining. Baby girl, you know what I want, not a lot. Just you by my side, be my right, don't stop. Don't stop. நான் பாய்த்தியும் தாண்டி உண்மையில பாய்த்தியும் தாண்டி பட்டம் போச்சு பறக்குது தாண்டி உன்னை பார்த்த அந்த நொடி பட்டம் போச்சு பறக்குதடி கடி பறக்குதடி அடி பறக்குதடி உன்னை பார்க்க நானும் துடிக்கிறடி கடி துடிக்கிறடி அடி துடிக்கிறடி. Yo girl, you're looking like a patambuji. If it's real, would you fly around the world to see me? I think it's time to be Henny, but we got the JD. Step in the club, it's our night, rock it down my lady. Pour me a drink, sip it slow, let me cuddle your ear. I wanna tell you about the places that I've never been. Baby girl, take your time, take it slowly. Let me show you that I'm the one and only. Yeah, we got the new button tag it. Yeah, mano day now. We need an good film. You know the style. But I'm not a right. Nick, could you kiss? Yeah, no, the fuel. Yeah, mano day. Now we need a good film. And the bathing. Everybody get a day. Got a lick for the sick. I land on my ass. In the pudding, did a poo won't cake. Hey, oh, Nida, in Kadel, ever day. Hurry up. சிரிக்க மழைக்கு சிவப்பு தவணி தலையை நிமிந்து என்ன நீ பரடி எனக்கு உனக்கும் இருக்கும் உறவு சொல்லாத பிறகு தரண்டி இரவு பகலை இருட்டு படிச்சு பயமா இருந்த மாமன வரண்டி எனக்குள்ள நீ அந்த சலங்கை யோசி சத்தம் என் காதல் மெல்ல கேட்கும் அவசிரிக்கும் போது எல்லாம் எட்டி மெல்ல அணைக்கு தோன்றும் உன ரசிச்சேன் தெரியாமல்ல நான் விழுந்த உனக்காகவே நீ பிறந்த எனக்காகவே அடே எனக்குள்ள அது நீதாண்டி பட்டம் போச்சு பறக்குதடி கடி பறக்குதடி அடி பறக்குதடி உன்னை பார்க்க மனம் துடிக்கிறடி கடி துடிக்கிறடி அடி துடிக்கிறடி நான் பாய்த்தியம் தாண்டி உண்மையில பாய்த்தியம் தாண்டி பட்டம் போச்சு பறக்குது தாண்டி உன்னை பார்த்த அந்த நொடி அந்த நொடி நான் பாய்த்தியம் தாண்டி உண்மையில பாய்த்தியம் தாண்டி பட்டம் போச்சு பறக்குது தாண்டி உன்னை பார்த்த அந்த நொடி. Yeah.